பிரதிபந்தத்திரயம் சீபினா தேசிகமூர்த்தியே, அத்தடைகள் எவை? குபிடை அவை அஞ்ஞானம் சந்தேகம் விபரீதமென்பனவாம். சீபினாவை உண்டாவது தர்க்குக் காரணம் யாது? குபிடை துன்பத்தைச் செய்வதையே இயல்பாக உள்ள இமுழத்தடைகளும் கீழ்ச்சென்ற அளவிறந்த பிறவிகளில் பழகி வந்த பழக்கத்தி நாளே அடிக்கடியுண்டாகின்றன. சீபினா அவ்வாறுண்டானார் குற்றமென்ன? குபிடை அவையுண்டாவதினார் ஜீவப்பெருமைக்கிய ஞானம் மோக்ஷவேதுவாகாமற் கெட்டுப்போம். ஆதலின் இவற்றை யவசியின் கெடுத்தல் வேண்டும். சீபினா இவற்றை எவ்வாற்றால் கெடுத்தல் வேண்டும்? திருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் என்னும் குரலுக்கு விசேடவரை பரிமேலழகர் நிலை பெற்ற ஞானமில்லாதவன் இடையே மெய்ப்பொருளை உணர்ந்தால் அதனை தன் ஞான மென்மையால் தானே இழித்துவிடும் என்று கூறியிருப்பதின் குணரத்தக்கதான். இதுபற்றி விரிவாக விசாரசாகரம் ஐந்தாவது தரங்கத்தின் பற்றுவின் கதையிற்காண்க. கைவல்லிய நவநீதம் 83. அக்கினைக் கட்டுப்பட்டால் அற்பமுன் சுடமாட்டாது மக்கின ஞானத்தாலே வந்தவன் தமும்பே வாதசிக்கென பழகிக் கேட்டல் சிந்தித்தெழுதலாலே விக்கின மடஞ்சன் தேகம் விபரீதம் போக்குவாயே. குவிழை அன்பனே, அஞ்ஞானத்தை 1. சிரவணத்தாலும் சந்தேகத்தை 2. மனனத்தினாலும் விபரீதத்தை 3. நிதித்தியாசனத்தினாலும் பிரயத்தன பூர்வகமாக கெடுப்பாயாக. 82. சீபினா தடையுள்ள போது தத்துவ ஞானம் மோட்சத்திற்கேதுவாகாதென்பதை திருஷ்டாந்த வாயிலாக கூறியருளும்படி வேண்டுகின்றேன். 1. யுக்தியினால் வேதாந்த வாக்கியத்தின் தாற்பரியத்தை நிச்சயம் செய்தல் சிரவணமாம். 2. ஜீவப்பிரம்மங்களின் அபேதத்திற்குச் சாதகமான யுத்திகளாலும் பேதத்திற்குப் பாதகமான யுத்திகளாலும் அத்விதீய பிரம்மத்தைச் சிந்தனை செய்தல் மனனமாம். 3. அகாத்மாகார காமரூப வடிவ விருத்தியின் மறைப்பின்றிய பிரம்மாகார விருத்தியின் சிதி நிதித்தியாசனமாம். இதனது பரிபாக அவஸ்தை சமாதி எனப்படும். இருக்கிறது என்னும் வியவகாரத்திற்கேதுவான அவித்தை அல்லது அந்த கரணத்தின் பரிணாமம் விருத்தி எனப்படும். 1. சிரவணத்திற்கேது தீவிரதரமுமுற்றுத்துவம் அத்வைத ஆத்மஸ்வரூபத்தைக் கூறும் வேதாந்த வாக்கியங்களை இடைவிடாது கேட்டல் சுரூபம் ஆத்மாவென்றென்னும் அசத்துவாபாதக வாவரணம் ஒழிவது காரியம் ஒழிந்து போய் அவ்வாவரணம் மீண்டும் வராதிருக்கும் பரியந்தம் அவ்வாக்கியங்களைக் கேட்பது அவதி ஆத்மாவின் திடப்பரோட்ச ஞானம் பலம். 2. மனனத்திற்கேது நித்தியானித்திய வஸ்து விவேகம் அத்வைத ஆத்மதத்துவத்தை விசாரிப்பது சொரூபம் ஆத்மாவின் அபானாபாதக முழுவது காரியம் ஒழிந்து போய பவ்வாவரணம் மீண்டும் வாராத்திருக்கும் பரியந்தம் அவ்வாத்ம தத்துவத்தைச் சிந்திப்பது அவதி அவ்வாத்மாவின் அப்ரோட்ச ஞானம் பலம். வாவரண 3. நிதித்தியாசனத்திற்கேது சாதன சதுஷயத்துடன் கூடி யவதிபரியந்தன் செவ்வையாக வனுஷ்டிக்கப்பட்டுள்ள சிரண மனநன்கள் சிவோகமென்றடைவிடாது தியானஞ்செய்வது சொரூபம் அகமும் புறமும் விடலே கட்சியின்றி தியான மாத்திரமாயிருப்பது காரியம் பாலிற்கூடிய நீர் போன்று பிரமத்தில் ஏகரசமாதல் அவதி ஆத்மாவின் பிரதிபந்தரகித அபரோட்ச ஞானம் பலம். தத்துவ விளக்கப்படலம் 84. பிரம்பாவனையை மூடிப்பெய்தங்காட்டுவதை ஞானங்குறவன் வாக்கியனம் பாமர் குழம்புவ தாஞ்சன் தேகன் திறமறு சகமை என்றன் தேகனான் என்று முள்ளை விரவிய மோகன் தானே விபரீத மென்பர் மேலோர். குபிடை எங்கனம் தனது தாகே சுடும் சக்தி மணிமந்திர உளவு தங்களால் கட்டுப்பட்ட விடத்து அக்கினியானது சிறு துரும்பையும் தகிக்க யோக்கியமாவதில்லையோ அந்தனமே அஞ்ஞான சந்தேக விபரி தங்களாலே வன்மை குறைந்துள்ள தத்துவ ஞானத்தினால் அனாதியாகத் தொடர்ந்து வருகின்ற அவித்தை அஸ்மிதை ராகம் துவேஷம் அபினிவேசம் என்னும் பஞ்சக்கிலேச வடிவ பந்தமும் நாசமாவதில்லை. டோட் ஆதலால் அன்பனே, நீ வெதுகாலம் நிரந்தர விசுவாசத்தோடு கூடி எப்பியாசன் செய்து சிரவண மனன் நிதித்தியாசனங்களாலே முறையே மோட்சப் பிரதிபந்தமாயுள்ள அஞ்ஞான சந்தேக விபரீதங்களை நீக்க. 83. கடவாய் சீபினா அஞ்ஞான முதலியவற்றின் சுரூபத்தைக் கூறியறளல் வேண்டும். ய ஜீவப்பெரும ஐக்கிய ஞானம் அதிடம் திடமென விரிவகைத்தாம். 1. அஞ்சான சந்தேக விபரீதங்களோ டுண்டாகும் ஜீவப்பெரும ஐக்கிய ஞானம் அதிட ஞானமாம். 2. அஞ்சான சந்தேக விபரீதங்களின்றியுண்டாக்கும் ஜீவப்பெரும ஐக்கிய ஞானம் திடநானமாம். அதிட ஞானமுள்ளவளவும் சிரவணாதிகள் செய்யத்தக்கனவாம். திடநானம் உண்டாய பிறகு சிரவணாதிகளுள் ஒன்றும் செய்யத்தக்கதன்றாம். திடநானம் சர்க்குருவாயி லாக கேட்ட மகா வாக்கியார்த்தத்தின் சிரவண மனன் நிதித்தியாசனங்களால் உண்டாம். 1. விசாரிக்குமிடத்து தனக்கென சுரூபமில்லா தொழுவது அவித்தையாம். அது மூலாவித்தை தூலாவித்தையின் திருவகைத்தாம். சுத்த சேதனத்தை மறைக்கு மஞ்சானம் மூலாவித்தை, கடாதியவச்சின்ன சேதனத்தை மறைக்கு மஞ்சானம் துலாவித்தை, மூலாவித்தையும் காரியகாரண வேறுபாட்டால் இருவகைத்தாம். ஆவரண விட்சேப சக்திகளுடன் அநாதி பாவடிவமாயிருப்பது காரணாவித்தை. 1. மற்றொன்றன் புத்தி வடிவத் தோற்றம் காரியாவித்தை. அக்காரியாவித்தையும் அனாத்மாவில் ஆன்மபுத்தி, அனித்தியத்தில் நித்திய புத்தி, துக்கத்தில் சுகபுத்தி, அஸ்தத்தில் சுத்தபுத்தி என நால்வகைத்தாம். 2. புத்தி யான்மாக்களின் அபேத ஞானம் அஸ்மிதை சாமானிய வகங்காரமாம். 3. இராகம் தெளவாசை பேராசை. 4. துவேஷம் குரோதம் வெகுளி. 5. அபினிவேசம் மரண்பயம் கைவல்லிய நவநீதம் குவளை. 1. அகம்பிரம் என்னும் பாவனையை மறைத்து யான்பிரமல்லன் என்னும் பாவனையை உண்டு பண்ணுவது அஞ்ஞான. நீயே பரப்பெருமென்றறிந்து சிவோமென்று பாவித்து நிச்சயத்தினால் சுகியாய் மோக்மடைவா என்னும் ஆராய்ச்சி உள்ள குருவின் உபதேசத்தைக் கொண்ட சீடன் பிரம்மத்தின் தர்மங்களான சர்வன் தன்மை முதலியவற்றை தன்னிற்காணாதவனாய் யான் பிரம்மமல்லன் என்று பாவிப்பதே அஞ்ஞானம். அசம்பாவனை விட்டுவிடாத லட்சணையினால் தத்துவமசி முதலிய வாக்கியார்த்தன் கழித்தெறிந்தும் விசுவாசக் குறைவால் யான் பெருமமாவனோ அல்லனோ என்று சந்தேகிப்பதே சம்சயபாவனை. சுதித்திகளால் யான் பிரம்மமாவேனாயினும் எனக்கு இன்னும் ஜீவத்துவம் நீங்கவில்லையாகலின் யான் ஜீவனை என்றறிவதே விபரீத பாவனை. ஆப்தவசனத்தினால் ஆசுவாசத்தினைக் கேட்கவே தான் சூதகமுடை யவனென்று தெடதரமாய் நம்புவது போல பிரத்யேகாத்மாவும் பெருமமும் ஒன்றென்னும் உபனிஷத்து வாக்கிய தாற்பரியத்தினைக் கொள்ளுவதே சிரவணமெனப்படும். இதனால் அசம்பாவனை நீங்கும். அவ்வாறு கேட்ட வேதாந்தார்த்தத்தினை நல்ல யுக்தி நல்ல தர்க்கங்களால் சிந்தித்தலே மனைமெனப்படும். இதனால் சம்சயபாவனை நீங்கும். அச்சிர ரவண மனனங்களால் தெளதரமாய் நிச்சயிக்கப்பட்ட அர்த்தத்தினை நிச்சலசித்தமாயிருந்து அனுசந்தித்து பெருமாகார அந்த கரணமுடையவனாயிருப்பதே நிதித்தியாசனமெனப்படும். இதனால் விபரீத பாவனை நீங்கும். இங்கு சிரவணத்தினால் உண்டாகிய ஞானத்தினால் ஆத்மசாட்சா்காரம் உண்டாவதாகலின் சிரவணமே முக்கியமான அங்கு எனப்படும். இத்தன்மையே சிரவஞ்சன் இயப்பிரம ஞானம் தடதரமாய் வஸ்து சாட்சா்காரமாவதற்கு உபயோகியாய் அதற்குச் சாரிகளாயிருக்கும் சிரவண மன்ன நிதித்தியாசனங்கள் அங்கங்களாம். கடாதி வஸ்துவின் பிரத்யட்சத்திற்கு கண் கரணமாயினும் இருளில் நிஷ்பிரயோசனமாம். அதற்கு ஆலோகம் ஒளி சக்காரி காரணமாவது போல சிரவணம் தத்துவ ஞானத்திற்குச் சாரியாம். மனநமோ பொருளை விளக்கும் தீபம் செலுத்தால் காரியம் நிகழாமையின் அச்சலனத்திற்குக் காரணமான வாயு சஞ்சாரத்தைத் தடுக்கும் திரையினைப் போலச் காரியாம். நிதித்தியாசனம் அத்தீபத்தின் ஒளிமொழுங்குங்கால் திரையினை தூண்டு கோலால் தூண்டி பிரகாசிக்கச் செய்வது போலச் காரியாம். 88. தத்துவ விளக்கப்படலம். 85. தத்துவனுபோ கந்தான் சாதித்தல் கேட்டல் என்பாருத்துள்ள பொருளு கத்தால் சாவல் சிந்தித்தல் என்பார் சித்தமே காந்த மான தரிசனம் தெளிதல் என்பார் நித்தமிப்படிசை தக்கா நிர்வாணம் பெறுவாய் நீயே. 86. எத்தனை நாண்டா தாவு ஞானமும் இருக்கு முன்பால் அத்தனை நாளும் வேண்டு மப்பாலோர் செயலும் வேண்டா நித்தமும் வெளிப்போர் பற்றா நியமாத்திரமாய் ஜீவன் முத்தரா நவர் விதேக முத்தி பெற்றிருப்பா என்றும். 2. நினைவறிய ஒரு பிரமம் நீயே என்றருளிய சர்க்குருவின் வாக்கியத்தைச் சத்தியமாக நம்பாது யான் பிரமமோ அல்லனோ என்று மனங்கலங்குதல் சந்தேகமாம். மூன்று, நிலையின்றிய உலகத்தை நிலையுடையதென்றும் ஜகச்சத்தியமென்றும் அனாத்மாவாகிய தேகத் ஏஸ் நான்கு தை ஆன்மாவென்றும் கருதும் மோகமே விபரீதமாம். சீவினா சிரவண முதலியவற்றின் சுரூபத்தையின் திருவாய் மலர்ந்தருளல் வேண்டும். குபளை ஒன்று, அகண்டாகார விருத்தியை மகா வாக்கியார்த்த விசாரத்தினால் நிலைபெறச் செய்தல் சிரவணமாம். இரண்டு, சிரவணத்திற்குத்துள்ள ஜீவப்பிரமங்களின் அபேதத்தை இட்டினாலாராய்த்தில் மனனமாம். மூன்று, சித்தம் அகண்டாகார மாத்திரமாயிருக்கு மனுபவம் நிதித்தியாசனமாம். நாடோறு மீவாறு இழந்தையும் அப்பியா சன் செய்து வருவாயானால் அமிழந்தடைகளு நீங்க பெற்று நீ தவறுது நிர்வாணத்தை மோட்சத்தை எடைவாய். 85.